பத்து பொண்ணை பத்தவண்ணா, உன்ன பொண்ணு யாரையம்மா, கதலுப்பு கண்ணுறுமா, வாங்கிச்சான் வாங்கிச்சான். சேர்ந்து பாடும் போது ஏதோ ஃபீல் ஆச்சு, குடிச்சு ஆடி இப்ப ரொம்ப நல்லாச்சு. ஊத்திக்கலாமா மெதுவா, ஊத்திக்கலாமா, நான் உன்னோடதான் சேர்ந்து இப்ப போத்துக்கலாமா. ஏ போத்துக்கலாமா மெதுவா, போத்துக்கலாமா, ஏ உன்ன நானும் ஒரு கையா தொட்டுக்கலாமா. தொட்டுக்கு பெண்ணும் பிக்கல்லு, பொண்ணுங்க எல்லாம் சிக்கல்லு, லவ்னு வந்து போட்டான் நீயோ நிக்கல்லு. ஏன் உள்ள கையும் கடிக்குது, உன்ன தொட துடிக்குது, மனசுக்கு ராக்கெட்டு பஸ்டா பறக்குது. கண்ணு மூடி நான் நடந்தேன் எதுக்காக, அடி உனக்காக நீயும் உருகாத. சைட் டிஷ் வாசனை சுவையாக, எருது சமையாக சூட ஏத்தாத. எறா பட்டுல ஊத்திக்கலாமா மெதுவா, ஊத்திக்கலாமா, நான் உன்னோடதான் சேர்ந்து இப்ப போத்துக்கலாமா. ஊத்திக்கலாமா மெதுவா, போத்துக்கலாமா, ஏ உன்ன நானும் ஒரு கையா தொட்டுக்கலாமா. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கிரும், ஊத்திக்கலாமா மெதுவா, ஊத்திக்கலாமா, எங்களை பார்த்து தமனை மயங்கி விழுந்துடும். ஏற பப்பரே, ஒன்னு ரூபா சைட்டுக்கு எட ரெண்டு கிளாஸ், விடிய மூணு மணிக்கு ரோட ரெகுல ஃபுல்லா கிளாஸ், மச்சி யாரு யாரோ பேசினாலும் ஃப்ரீயா விட்டாச்சு. இது வாலிப வயசு ஃபீல் பண்ண போகிடுவாச்சு. சீட்டு கட்டுல ஒரு ஜோக்கர போல, குடிக்கும் கப்புல ஐஸ் கட்டி வேணுமா, ஏறும் அப்புல ஸ்டெடியா நிக்கிறவன, கேலி பண்ணாத விடாத ரீல விடாத. ஊத்திக்கலாமா மெதுவா, ஊத்திக்கலாமா, நான் உன்னோட தான் சேர்ந்து இப்ப போத்துக்கலாமா. ஏ ஊத்திக்கலாமா மெதுவா, போத்துக்கலாமா, நான் உன்னைக்கலாமா. ஊத்திக்கலாமா.